எப்பொருளின் தன்மை எதுவோ அதுவும் நீயே. எப்பொருளின் குணம் எதுவோ அதுவும் நீயே. எப்பொருளின் பண்பெதுவோ அதுவும் நீயே. எப்பொருளின் ஓசை எதுவோ அதுவும் நீயே. எப்பொருளின் செயல் எதுவோ அதுவும் நீயே. அனைத்துமாயிருந்து அருள் செய்ய யான் செய்வதென்று ஏதுமறியேன். ஆதிமூலமே நீயே. அனைத்துமாயிருந்தருள் செய்ய யான் செய்வதென்று மனமென்பதும் நீயே. அதன் எண்ணம் என்பதும் நீயே. அதன் பொருள் என்பதும் நீயே. அதன் காரணம் ஆவதும் நீயே. அதன் காரியம் நீயே. அனைத்துமாயிருந்தருள் செய்ய யான் செய்வதென்று ஏதுமறியேன். ஆதிமூலமே நீயே. அனைத்துமாயிருந்தருள் செய்ய யான் செய்வதென்று ஏதுமறியேன். அசைக்க வைத்தாய் அசைகிறேன். இசைக்க வைத்தாய் இசைகிறேன். ஆட வைத்தாய் பாட வைத்தாய் பாடுகிறேன். செய்ய பணிக்கிறாய் செய்கிறேன். நீயே. அனைத்துமாயிருந்தருள் செய்ய யான் செய்வதென்று ஏதுமறியே. யான் செய்வதென்று ஏதுமறியே. எண்ணுகிறாய் எண்ணியதை நடத்துகிறாய் நீயே. சிரித்தழுது ஏற்கிறாய் ஏற்றதை வெறுக்கிறாய் நீயே. விருப்பும் வெறுப்பும் இல்லா பெட்ட வெளியாய் நீயே. எல்லாவற்றையும் ஏற்றி வைத்து கொண்டாய் நீயே. ஆக அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கிறாய் நீ. செய்ய யான் செய்வதென்று ஏதுமறியேன். ஆதிமூலமே நீயே. அனைத்துமாயிருந்தருள் செய்ய யான் செய்வதென்று ஏதும் அறிய. நீயே மயக்கும் தோற்றமானாய், நீயே காக்கும் காவல்காரணமானாய், நீயே காத்ததை மறைத்தழித்து அருளும் மானாய், நீயே யாவமாயிருந்து அனைத்தையும் அருள் செய்ய உன்னை அன்றி பிரிதொன்றே காணே. நீயே யாவமாயிருந்து அனைத்தையும் அருள் செய்ய உன்னை அன்றி பிரிதொன்றே காணே, உன்னை அன்றி பிரிதொன்றே காணேன், உன்னை அன்றி பிரிதொன்றே எங்கும் பிறந்தால் பிறப்பதுவும் நீயே ஆன பின் ஏதுமறியேன் ஆதிமூலமே. பிறந்தால் பிறப்பதுவும் நீயே ஆன பின் ஏதுமறியேன், பிறப்பதுவும் நீயே ஆன பின் ஏதுமறியேன் ஆதிமூலமே, பிறப்பதுவும் நீ